శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాకీయకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది యస్య వాగ్వృత్తి పర్యంతాయతి రాజసరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం సయానిధిం దేహ భరతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. వందే బృందావనచరం వల్లవీ జనవల్లభం జయంతీ సంభవం ధామ వైజయంతీ విభూషణం. ఇప్పుడు నమ్మ శ్రీమద్ భాగవతత్తుల వృత్రాసురనుకం இந்திரனுக்கும் நடைபெறுகின்ற யுத்த விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த யுத்தத்தில் வஜ்ராயுதத்தை எடுத்துட்டு இந்திரன் வரான். அதனால மீதி அசுரர்கள்லாம் புறமுதுகிட்டு ஓடுகின்றனர். அந்த சமயத்தில் அவர்களை பார்த்து சொல்ற, ஐயோ விருத்ரன் உபதேசம் பண்றதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயம். அத்யவா அப்தசதாந்தேவான்னு சொல்லி சொல்றது, இன்னைக்கோ இல்ல 100 வருஷம் கழிச்சோ இந்த சரீரம் போக போறதுன்றது இது சத்தியம். நாம எல்லா நாளும் இந்த சரீரத்தோடு இருக்க முடியாது. அப்படி இருக்கச்சே ஒரு போர்ல புறமுதுகிட்டு போனான்னு சொல்லி ஒரு அவப்பெயரோட கூட போய் மாண்டு போறத காட்டிலும் யுத்தத்துல வீரனாக எதிர நின்று சண்டை போட்டு அதுல பிராணனை விட்டா கூட இப்போ நாம அனுபவிக்க வேண்டிய இந்திரலோகத்தினுடைய பதவி ஸ்வர்க்கம் தானா நமக்கு வரப்போறது, நீங்க ஏன்பா இப்படி போறங்கன்னு அவளை பார்த்து கேட்டு சொன்னதுக்கு அவ அதனால இவ சொன்னதுனால ஒன்னும் திருப்தி அடையல. அவ பயந்துட்டு போகதான் போனா. இருந்தாலும் இவன் விருத்ராசுரன் தான் ஒருவனாகவே இந்திரனோட சண்டைக்கு போறான். அப்ப சண்டை போச்சு, இந்திரனை பார்த்து சொல்லி சொல்றான். அப்ப சாஸ்திரம் சொல்லிருக்கு, புறமுதுகிட்டு பயந்து அஞ்சு ஓடுறவனுக்கு அவனை பார்த்து யுத்தம் பண்ணக்கூடாது, அவனோட இது பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லிருக்கு, அவனை அடிக்கூடாதுன்னு எல்லாம் சாஸ்திரம் சொல்லிருக்கு. அந்த சாஸ்திர மரியாதையெல்லாம் மீறி நீங்க நடந்துக்கிறங்க, என்னோட சண்டை போடு பாக்கலான்னு சண்டை போடுறான். அப்படி சண்டை போடுச்சு. அதுலயும் வந்து விருத்ராசுரன் அப்படி அந்த வேகத்துல நடந்து போகச்சேயே தேவதைகள்லாம் காலாலேயே மேற்சி தள்ளி துவம்சம் பண்ணி பண்ணிடுறான். அப்ப இந்திரன் எதிர இருந்துட்டு இருக்கான் வஜ்ராயுத இந்திரனுக்கு. அப்போ ஆயுதத்தை கதைய ஒண்ணு தன்னுடைய கதாயுதத்தை விருத்ராசுரன் மேல இந்திரன் பிரயோகிக்கிறான். அப்படி பிரயோகிக்கச்சே அது வீணா போயிடுத்து. அப்போ வஜ்ராயுதம் வச்சுருக்கிறது விருத்ராசுரனுக்கு தெரியும். அவன் விருத்ராசுரன் ஒரு பாணத்தை போட்டு அடிக்கிறான். அடிக்கச்சே ஐராவதத்தனுடைய மஸ்தகம் அது அப்படியே பொழந்து போயிடுத்து. அது இந்திரன் தன்னுடைய அமிர்தபானம் பண்ணின கையால தடவி கொடுத்து பழையபடியாய் மறுபடியும் யுத்தத்துக்கு வரா. இதெல்லாம் பார்த்தோம் நம்ம. அப்போ விருத்ராசுரனே சொல்றான், அப்பா இந்திரா எனக்கு எல்லா சமாச்சாரமும் தெரியும். நீ பெருமாள் சாட்சா சிவன் நாராயணனை குறிச்சி நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய அனுகிரகத்தினால ததீச்சின்னு மகர்ஷி அந்த மகர்ஷியினுடைய சரீரத்தில் இருந்துருக்கிற அஸ்தி எலும்பை எடுத்து வஜ்ராயுதமாக ஆக்கி இப்ப அதோட கூட அந்த மகர்ஷியினுடைய அனுகிரகத்தோடையும் பெருமாளுடைய அனுகிரகம் சாட்சாத் சிவன் நாராயணனுடைய அனுகிரகத்தோடையுமாக என்னோட சண்டை போட வந்திருக்குங்கோ. இந்த வஜ்ராயுதத்தை கொண்டு சண்டை போடுச்சு, இந்த வஜ்ராயுதம் வந்து வீணா போகாது. ஏற்கனவே அடிச்ச கதாயுதத்தால அடிச்ச மாதிரி அந்த கதை வீணா போன மாதிரி இது போகாது. எனக்கு ஒன்னும் பயம் இல்லப்பா, நீ இந்த வஜ்ராயுதத்தால அச்சா அடி, அதை பத்தி ஒன்னும் இல்ல. சரி அப்ப என்னப்பா என்ன இவ்வளவு பெரிய வேதாந்தி ஆட்டம் பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். லோகத்துல பார்த்தோம்னாக்க ஆயுஹ ஸ்ரீஹி கீர்த்திஹி ஐஸ்வர்யம் ஆசிடஹ புருஷத்யஜாஹ பவந்தேவஹி தத்காலே யதா நிச்சோ விபர்யயாஹ. அந்த லோகத்துல நம்மளுடைய ஆயுஸ் இருந்துட்டு இருக்க அந்தந்த காலத்துலதான் இருந்துட்டு இருக்கும், அது காலம் முடிஞ்சதுன்னா போயிடும். அதே மாதிரிதான் எவ்வளவு பெரிய சம்பத்தான சம்பந்தனாக எவ்வளவு பணக்காரனா இருந்தான்னா கூட ஒரு கால விசேஷம் எத்தனை நாள் வரைக்கும் இவனுக்கு இந்த பணம் இருக்கலாம்னு இருந்துட்டு இருக்கோ அவ்வளவு நாள் தான் அந்த பணம் இருக்குமே தவிர கால விசேஷத்துல அந்த பணமும் இல்லாத போயிடும். அதே மாதிரிதான் ஐஸ்வர்யமும் சரி எல்லாமே நம்ம இதுல இல்ல, எல்லாம் எம்பெருமானுடைய அனுகிரகத்தை கொண்டுதான் இருந்துட்டு இருக்கு. அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு இருந்துட்டு இருக்கோ அது வரைக்கும் தான் கிடைக்கும். எதுவுமே நிலையில்லை என்பதை தான் இந்த இடத்துல சொல்ற. நாம இத தெரிஞ்சுக்கணும், நமக்கு எவ்வளவு எது இருக்குன்றத நாம தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்காத போயிட்டோம்னாக்க அப்புறம் அதனால வரக்கூடிய சிரமத்தை யாரும் இது பண்ண முடியாது. ஆகையில தஸ்மாத் அகீர்த்திஹி யசசஹா ஜயாபஜயோரபி சமஸ்யாத் சுகதுக்காபியாம் மிருத்து ஜீவிதையோரப்பின்னு வெற்றியோ தோல்வியோ எது வந்தாலும் அதை அதை சமமா பாவிச்சுக்கணும். வெற்றி வந்துட்டுன்றதுக்காக எகிரி குதிச்சுண்டு நாம ரொம்ப இது பண்ணக்கூடாது, தோல்வின்றதுனால அப்படியே நாம தழுவி இதுவாயிடக்கூடாது. ஆகையால அந்த வெற்றி தோல்வின்ற விஷயத்துல வரைச்சு நாம சமமா பாவிச்சுண்டு நாம நடந்துக்கணும். இப்ப எனக்கு தோல்வின்னு நீ நினைச்சுண்டு நினைக்கலாம், நான் எல்லாத்தையுமே சமமா பாவிக்கிறவன் தான் விருத்ராசுரன் உபதேசம் பண்றான். மாம் நிர்ஜிதம் சக்கரம் ருக்னாயுத புஜம் ருதேன். இப்ப நீ என்னமோ நினைச்சுட்டு இருக்க, இப்ப நேத்து நீ தோல்வி அடைஞ்சு என்னென்ன பயந்துட்டு ஓடி போனவன் தான் நீ. இன்னைக்கு சாட்சாத் சிவன் நாராயணனுடைய அனுகிரகத்தினால வஜ்ராயுதத்தை பெற்று என் எதிர வந்து நின்றுருக்க. எனக்கு நேத்து ஜெயம் வந்தது, இன்னைக்கு பராஜயம் வந்தாலும் வரப்போறது. எனக்கு நான் ஜெயத்தை பத்தியோ பராஜயத்தை தோல்வியத்தை பத்தியோ நான் எதை பத்தியும் நான் விசாரப்படலப்பா. எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. இங்கேந்து போனாக்க சாட்சாத் புண்டரீகாட்சன் சிவன் நாராயணனுடைய திருவடிய தியானம் பண்ண போறேன். அந்த திருவடி ஒண்ணுதான் எனக்கு புகழாக இருந்துருக்கு. அப்போ அந்த திருவடியோட நான் சேர்ந்து நான் சகல ஐஸ்வர்யங்களையும் நான் அனுபவிக்க போறேன். எனக்கு ஒன்னும் பயம் இல்ல, இந்திராணி உன்னுடைய ஆயுதத்தை போத்து அடிச்சு அடிச்சுக்கோ, எனக்கு ஒன்னும் விசாரம் இல்லைன்னு விருத்ராசுரன் சொல்லி சொல்றான். அஹோதானவ சித்தோசி எஸ்யதே மதிரீதிசி பக்த சர்வாத்மனாத்மானம் சுகதம் ஹரிமேஸ்வரம் பவான் மாயாம் வை வைஷ்ணவீம் ஜனமோகினீம் எத்விஹாயாசுரம் பாவம் மகாபுருஷதாங்கத. எதிரியாக இருந்தாலும் கூட இந்திரனும் அந்த விருத்ராசுரனை கொண்டாடுறான். அஹோ தானவ சித்தோசி எஸ்யதே மதிர் ஈதிருஷி, உனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஞானம் ஏற்பட்டிருக்க, எம்பெருமானுடைய திருவடி ஒன்னே புகழ், அதை பற்றுபவர்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாதுன்ற ஒரு பெரிய ஒரு புத்தி ஏற்பட்டிருக்க. இந்த புத்தி சாதாரணமா ஏற்படாது, உனக்கு ஏற்பட்டிருக்கிறது ரொம்ப விசேஷம். இது எத்தனையோ சுக்ருதம் பண்ணினாதான் இப்படி வந்திருக்கும் என்று சொல்ற. ஆகையால உன்னை பொறுத்த வரைக்கும் நீ எதிரியாக இருந்தாலும் கூட உன்னிடத்திலயும் நான் நிறைய கத்துக்க வேண்டியதாக இருந்திருக்கு. ஆகையால அங்க சொல்லச்சே ஒரு விஷயம் சொன்ன, அஸ்மின் அர்த்தே மாமேவ திருஷ்டாந்த பூதம் பசேத்யாக. அப்ப லோகத்துல சுகம் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வருதுன்றது இயல்புதான். இந்த விஷயத்துல என்னையே ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு சொன்ன. இப்ப இது கொஞ்ச நாள் பின்ன உனக்கு அதே மாதிரிதான், எனக்கு என்னையும் எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம், உன்னையும் எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம்னு ஒவ்வொருத்தரும் சொல்றக்கூடியதாக இருக்கு. கல்விதம் மகதாஸ்தரியம் எத் ரஜ பிரகிருதேஸ்தவா வாசுதேவே பகவதி சர்வாத்மனி திருடா மதிஹி. நீ தமஸ் பிரகிருதியாகவும் ரஜ பிரகிருதியாகவும் நீ இருந்துட்டு இருக்க, ரஜஸ்தமசனுடைய ஒரு அந்த குணங்களுடைய வெளிப்பாட்டினால ஏற்பட்டவன் அசுர பிரகிருதியாக இருந்தும் கூட உனக்கு வாசுதேவே பகவதி சர்வாத்மனி திருடாமதி, பகவான் வாசுதேவன் இடத்துல உனக்கு திருடனமான ஒரு பக்தி இருந்திருக்க, இது என்னன்னு சொல்றது, எஸ்ய பக்தி பகவதி ஹரோ நிஸ்ரேயசேஸ்வரே அமிர்தா முக்கியம் க்ருத்தைஹி காதகோதகைஹி, யாருக்கு அந்த சாட்சாத் நாராயணன் இடத்துல இப்படி பக்தி இருந்திருக்கோ அவளை பொறுத்த வரைக்கும் அல்பமான விஷயத்தை பத்தி என்னத்துக்கு அவ விசாரப்படணும். ஆகையால உன்னுடைய விஷயம் இருக்க காத்தகோதகம்னா கூப்பம் தட்டாக்கம் காத்தகம்ன்றது ஒரு தோண்டினது, கிணறு தோண்டினத்துல இருந்து வந்த ஜலம் அது, தட்டாக்கமும் அதுல நீர்நிலையில வரைச்சு அங்கிருந்து ஜலங்கள்லாம் ஜலம் வந்து கொட்டி ஒரு இடத்துல வந்து சேர்ற இடமா இருக்கு, அது தேங்குற ஜலம். இந்த தோண்டின ஜலத்தாலேயோ தேங்குற ஜலத்தாலேயோ என்ன நமக்கு லாபம் வரப்போறது? இதுதான் பெருமாளுடைய திருவடி தான் நமக்கு எல்லாமா இருந்திருக்குன்னு இப்படிப்பட்ட ஒரு பிரிய எண்ணம் உனக்கு வந்திருக்க, அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்குன்னு இவ உத்தரவுத்தாரும் இந்த தர்ம ஜிஜாசையினால இந்த தர்மத்தை தெரிஞ்சுக்கணும்ன்றதுனால இவ உத்தரவுத்தர அந்த விஷயங்களை சொல்லிக்கிறாளாம், சொல்லிண்டே சண்டை போட்டுக்கிறாளாம். ஆவித்ய பரிகம் ருத்ரஹ கார்ஷ்ணாயச மரிந்தமஹம் இந்திராய பிராயிணோத்கோரம் வாமஹஸ்தே நமாரிஷி. ஒரு பெரிய ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு, இரும்பாலான ஆயுதம், அந்த ஆயுதத்தால இந்திரனை குறித்து அடிக்கிறான். யாரு? விரத்ரன். சதவிரத்ரஸ்ய பரிகம் கரஞ்ச கரபோபமம் சிச்சேத யுகபத் தேவோ வஜ்ரேண சதபர்வணாம். வஜ்ராயுதத்தால இந்திரன் அந்த ஆயுதத்தை நூறு நூறா தூள் தூள் ஆக்கிட்டானா. இப்படி தோர்பியாம் முத்கிருதலாபியாம் பபோவிவா, ரெண்டு பேருக்கும் பிரமாதமான யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தத்துல ஒரு காலத்துல இவனுக்கு விருத்ராசுரன் எல்லா ஆயுதங்களையும் இழந்து ஒரு கையையும் இழந்து இருக்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அந்த சமயத்துல ஒரு கையோடையே அவன் சண்டை போடுறான். கிரிராட் பாதசாரீவ பத்யாம் நிர்ஜரயன் மகிம் ஜக்ராச சமாசாஜ்ய வஜ்ரிணம் சஹ வாகனம். ஒரு பெரிய மலைக்கு கால் முளைச்சாக்க மலை எப்படி நடந்து வருமோ அந்த மாதிரி கிரிராட் பாதசாரீவ, மலையரசனே ஒரு கால் முளைச்சு நடந்து வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மலையாட்டம் இருந்துட்டு இருக்கானா விருத்ராசுரன். அவன் நடந்து வந்து நிர்ஜரையன் எல்லாத்தையும் பண்ணி பூமியே பொண்ணு இல்லாததாக பண்ணி அந்த வஜ்ராயுதத்தோட இருந்திருக்கிற இந்திரனை வாகனத்தோட மொத்தத்தையும் பிடிச்சிட்டானா. மகாபிராணோ மகாவீர்கோ மகாசப்பைவ த்வீபம் விருத்ரக்ரஸ்தம். அந்த விருத்ரனாலே பிடிபட்டதை பார்த்த உடனே ஐயோ எல்லாருக்கும் பெரிய பயம் வந்துட்டு, ஐயோ என்னாச்சு என்னாச்சு, ஹா கஷ்டமிதி நிறவேண்ணா சுக்ரசுகு சமாரிஷயா. மகர்ஷிகள் உள்பட எல்லாருமே வேதனைப்பட்டாலும் இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துடுதே, இப்படி ஒரு நிலை வந்துடுதேன்னு சொல்லிட்டு அப்பதான் இந்திரன் என்ன பண்ணா, அவன் வஜ்ராயுதத்தை எடுத்துட்டு அந்த ரொம்ப தன்னுடைய பலம் மொத்தத்தையும் பிரயோகம் பண்ணி அவனிடத்துல அந்த விருத்தரனை வதம் பண்றான். அந்த வதம் பண்ண பிற்பாடு தலையை இது பண்ணி வதம் பண்ண உடனே விருத்ராசுரன் அதுல வந்து பிராணன் போயிடுறது, இங்கேருந்து போயிடுறது. அந்த சமயம்தான் ஆச்சரியமான ஒரு சன்னமையும் ஒரு பெரிய ஒரு ஜோதிஷு உண்டாருதான். அந்த ஜோதிஷு உண்டாகி அந்த ஜோதிஷோட இதுவும் சேர்ந்துடுறதான். விருத்ரஸ்ய திரேஹான் நிஷ்கிராந்தம் ஆத்ம ஜோதிரரிந்தமாம் பசியதாம் சர்வலோகானாம் அலோகம் சமபத்யதாம். ஒரு பெரிய தேஜஸ் வந்து எல்லாரும் பார்த்துட்டே இருக்கச்சே அதும் பாட்டுக்கும் மேல கிளம்பி போயிட்டான். அந்த விருத்ராசுரனுடைய வதம் இவ்வாறாக நடந்தது என்பதாக மகர்ஷி இங்கு அருளி செய்கிறார். இந்த இடத்துல சுகர் கேட்கிற వృత్రేహతే త్రయో లోక వినాశక్రేణ భూరిద సపాలాహ్య భవన్ సద్యో విజ్వర నిర్వృతేంద్రియ. వృత్రేహతే, వృత్రాసురునకు వృత్రాసురుణ వధం பண்ணவுடனே மூன்று லோகங்கள் எல்லா லோகத்திலும் எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷமா, இப்படிப்பட்ட ஒரு ராட்சசன் இல்லாது போயிட்டானோ இல்லையோ அவனிடத்துல இருந்த பயம் நமக்கு போச்சு, பயம் விலகிட்டுன்னு மொத்த பேரும் சந்தோஷப்படுறாளாம். வினா இந்திரஹா வினா சக்கரேன போரிதன்னு சொல்ற இந்திரனுக்கு மாத்திரம் அந்த விருத்தராசுரன் வதன் பண்ணதுனால ஒன்னும் ஒரு சந்தோஷம் ஏற்படலையா. தேவர்ஷ பிரதிபூதானி தைத்யா தேவானுகா ஸ்வயம் பிரதிஜக்முஹு சுதிஷ்ஞானி பிரம்மேசேந்திராதயஸ்ததா. அப்ப இந்திரனுக்கு மாத்திரம் துக்கமாக இருந்தது என்ன சொன்ன, இதுக்கு காரணம் என்னன்னு கேக்குற. இந்திரஸ்ய நிர்வருத்தேர் ஹேதும் ஸ்ரோதும் இச்சாம்யஹம் முனே ஏனா சந்துகினோ தேவா ஹரேர் துக்கம் குதோ பவதி. எல்லாருமே சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் தானே, அதுல இந்திரனுக்கு மாத்திரம் துக்கப்படுவதற்கு என்ன காரணம் இருந்திருக்கு என்னு கேட்ட, விருத்ர விக்ரம சம்விக்னா சர்வே தேவா சமருழுகி தத்வதாயார்த்தயன் இந்திரம் நைச்சத்பீதோ பிரகத்வதாதி ஸ்திரீ பூஜூலத்ருமைஹி ஏனோ விஸ்வரூபவதோத்பவம் விபக்தமனுகிருண்ணத்திஹி விருத்ரஹத்யாம் குமார்ஜ்யஹம். ஏற்கனவே ஒரு பிரம்மவித்தாக இருந்திருக்கிற விஸ்வரூபனை நான் வந்து வதம் பண்ண, விஸ்வரூபனை வதம் பண்ணச்சு அதனால வந்த பிரம்மஹத்தி தோஷத்தை ஸ்திரீ பூ ஜல துருமைகின்னு சொல்ற பெண்கள்லாம் வாங்கின்றார்கள் என்னுடைய பாபத்தை, பூமி வாங்கின்றது என்னுடைய பாபத்தை, அது மாத்திரமல்ல ஜலம் வாங்கின்றது இப்படி பெண்கள் பூமி ஜலம் மரம் இவெல்லாம் அந்த பாபத்தை வாங்கிண்டா. இப்ப இவன் மாத்திரம் என்ன, விருத்திரன் மாத்திரம் சாதாரணவனா, பிரிய பிரம்மவித்து அதோட இல்லாத பரம பாகவதன் கடைசி வரைக்கும் பெருமாளுடைய திருவடியே தியானம் பண்ணிந்தவன் அந்த பாகவதனை போய் வதம் பண்ணினமானாக்க இதனால வரக்கூடிய பாபத்தை யார் வாங்கி போற, இது யார் எனக்கு தெரியலையே, இது ஒரு பெரிய பாபம் என் தள்ள வந்து மாட்டின்றத விழுந்துடுத்த, இந்த பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுத்த, இது எப்படி போக போறதுன்னு தெரியலையேன்னு. அதுதான் விபக்தமனுகிருஹத்பிஹி விருத்ரஹத்யாம் குமார்ஜயம்யஹம். இந்த விருத்திரனை ஹதம் பண்ணினதுனால என்னுடைய பாபத்தை நான் எங்க போப்படிப்பேன்னு தெரியலையேன்ன. ரிஷயஸ்ததுபாகன்ய மகேந்திரமிதம் அப்ருவன் யாஜயிஷ்யாம பத்ரந்தே ஹயமேதே நமாஸ்மபோ. அங்க மகர்ஷிகள்லாம் சொன்னாலாம், நீ இதுக்கோசரம் விசாரப்படாத, உனக்காக நாங்கள்லாம் சேர்ந்து அஸ்வமேத யாகம் பண்றோம், அந்த அஸ்வமேத யாகத்தினால உன்னுடைய பாபங்கள்லாம் போயிடும். ஹயமேதேன புருஷம் பரமாத்மானமேஸ்வரம் திருஷ்டா நாராயணம் தேவம் மோட்சசேபி ஜகத்வதாதி. இந்த அஸ்வமேத யாகம் பண்ணி அதுல சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே ஆவிர்பவிக்க போறே, அந்த பெருமாளை சேவிச்சமானாக்க நம்ம உன் அந்த தரிசன மாத்திரத்தினாலேயே உன்னுடைய பாப்பெல்லாம் போயிடும்னு சொல்ற. தத்தத்பதை ருபகிதே பிதுரங்க மேதே சக்ராதயோ வரத பூர்வமலத்த பாகாக அத்யக்ஷிதே மகபதோ தொயி சக்ஷுஷைவ ஹைரண்ய கர்ப்பக விஷாம் ரசமன்வபூவன். சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்துல சாதிக்கிறார், பிரம்மா பெரிய அஸ்வமேத யாகம் பண்றார் காஞ்சிபுரத்துல. அஸ்வமேத யாகம் பண்ணச்சே பிரம்மா பண்ற அஸ்வமேத யாகமாச்சேன்னு சொல்லிட்டு எல்லா தேவதைகளும் நேரையே வந்து ஹவிர்பாகத்தை வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து நிக்கிறாளாம். அக்னி சோமன் இந்திரன் வருணன் அக்னி சோமன் இப்படி எல்லாம் சொல்லக்கூடியவாள் எத்தனையோ தேவதைகள், அத்தனை தேவதைகளும் வந்து நிக்கிறாளாம். வந்தா தத்தத்பதை ருபகிதே பிதுரங்க மேதே சக்ராதயோ வரத பூர்வமலப்த பாகா சக்ராதயா. இந்திரன் முதலானவர்கள் அவர்களுக்கு அந்த பாகம் வரலையாம். இந்திராய சுவாகான்னு சொல்லிட்டு அந்த ஹவிஸ அக்னியில பிரக்ஷேபம் பண்ணா கூட இந்திரன் தனக்கு தான் வரப்போறதுன்னு பார்த்தாக்க அது காணும். அதுக்கு முன்ன இன்னொரு கை எடுத்து போயிட்டு யாரா எடுத்து போயிட்டான்னு பார்த்தோம்னா பிரம்மாவனுடைய உத்தேசமே என்னன்னா இந்திரன்னா இந்த இந்திரனுக்கு இல்ல, இது பரமேஸ்வரியன்னு சொல்லக்கூடிய பரமேஸ்வரியமுடைய சாட்சாத் ஸ்ரீமன்னாராயணனுக்கு தான் கொடுக்கறதா இருந்திருக்க. யாருக்கு உத்தேசமோ அவனுக்கு தானே போகும். இது ஒன்னு. இன்னொன்னு என்னன்னு கேட்டோம்னா இந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்திரனுக்கும் அந்தர்யாமியாக இருந்திருக்கிற பெருமாளுக்கு தான் பிரம்மா இதை சமர்ப்பிக்கிற. ஆகையால பெருமாளுக்கே எல்லாம் போயிடுறது. சக்கராதயம் வரத பூர்வம் அலப்த பாகாக அத்யக்ஷிதே மகபதோ த்வயி சக்ஷுஷைவ ஹைரண்ய கர்ப்ப ஹவிஷாம் ரதமன்வ பூவன்னே. யாகம் முடியற சமயம் வபஹோமம் எல்லாம் பண்ண உடனே அங்க பிராத்தர கார்த்தால வெள்ள ஒரு நாள் சித்திர மாசம் ஹஸ்த நட்சத்திரத்துல சாட்சாத் சிவன் நாராயணன் உத்தரவேதியிலிருந்து அவதாரம் பண்றேனாம். வபா பரிமளோல்லாச வாசிதாதர பல்லவம் முகம் வரதராஜஸ்ய முக்தஸ்மிதம் உபாஸ்மஹே. அந்த பெருமாள் அந்த வப்ப வாசனையோடையும் அப்படியே புன்சிரிப்போடையும் அந்த தேவ பெருமாள் அவதாரம் பண்றேனா. அந்த தேவ பெருமாளுடைய அவதாரத்தை மொத்த தேவதைகளும் சேவிக்கிறாளாம். இப்படி சேவிச்சதுனால இந்த தேவதைகள் மொத்த பேரும் பெருமாளை சேவிச்சதுனால அவளுடைய பாப்பெல்லாம் போயிடுத்து. பாப்பம் போனதோட இல்ல, தங்களுடைய ஹவிர்பாகம் கிடைச்சாக்க ஒன்னுதான் கிடைக்கும். இப்ப எல்லா ஹவிர்பாகத்தினுடைய ரசத்தையும் அவள்லாம் அனுபவிச்சாள்னு சுவாமி தேசிகன் சொல்ற. அந்த மாதிரி இப்ப மகர்ஷிகள்லாம் சொல்றாளாம் இந்திரன் கிட்ட, வா இந்திரா நீ விசாரப்படாத, இப்ப உனக்கு என்ன வேணும், நாங்க உன்னுடைய பிரம்மஹத்தி பாபத்தை போக்கடிக்கிறதுக்காக ஹயமேத யாகம் அதாவது இந்த அஸ்வமேத யாகத்தை நாங்க பண்றோம். இந்த யாகத்துல சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே ஆவிர்பவிக்க போறே, அவரை சேவிச்சேனாக்க உன்னுடைய பாபங்கள்லாம் போயிடும். பிரம்மஹா பிதிருஹா கோக்னஹா மாத்ருஹா ஆச்சாரியஹா கவானு ஸ்வாதஹா புல்கசகோ வாபி சுத்தேயுஹு அன்யஸ்ய கீர்த்தனாதே. இந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை கீர்த்தனம் பண்ணாலே போருமா. எம்பெருமானுடைய தரிசனம் ஒரு பங்கு இருக்கட்டும், அவர் ராமா கிருஷ்ணா நாராயணான்னு சொல்லி அந்த பெருமாளுடைய திருநாமத்தை சொன்னாலே பிரம்மஹா பிதிருஹ கோக்னஹா பிரம்மஹத்தி தோஷம் போகும், அப்பாவ தோஷம் கொன்ன தோஷம் போகும், மாட வதம் பண்ண தோஷம் போகும், மாத்ரு மாதா அம்மாவை கொலை பண்ணா கூட அந்த தோஷம், அம்மா ஆச்சாரியன் இப்படி ஸ்வாதஹா. சில பேர்லாம் நாய் மாம்சம் சாப்பிடுறவாளா இருக்கலாம். அப்படிப்பட்ட அவ்வளவு நீச்சனாக இருந்தானாலும் கூட அவனுடைய பாபங்கள்லாம் கூட போயிடும். எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னாலே போறேன்னு. அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்றதுன்னா ஹார்தமான பக்தியோட சொல்லணும், மேலெழுந்து வாரியா சொல்லக்கூடாது. யாகையால உனக்காக நாங்க பண்றோம் அந்த யாகத்துல நீ வந்து அப்போ அந்த பெருமாள் சாட்சாத்காரம் வந்தாக்க அப்போ உனக்கு எல்லா பாபமும் போயிடும்னு சொல்லி அந்த மகர்ஷிகள்லாம் இந்திரனை பார்த்து சொல்றாளாம். ஏவம் சஞ்சோதிதோ விப்ரஹி மருத்வானஹனத்ரிபும் பிரம்மஹத்யாஹதே தஸ்மின்னே ஆசசாத விருஷாகபிம். பிரம்மஹத்தி பிடிச்சிருத்து தயாந்திரஹாஸ்மா சஹத்தாபம் நிர்வத்திர்நாமுவஸ்யோவாசதி ஸ்ரீமந்தம் வாச்சதாம் பிராப்தம் சுகயந்தியபி நோ குணாஹ தாம் ததர்ஷானுதாவந்தி. அந்த பிரம்மஹத்தி பாபம் இருந்துருக்க அது நரச்ச தலையோடும் கழமாவும் வாயெல்லாம் ஒரு மீன் நாத்தம் அடிச்சுண்டு கந்தம் துர்கந்தம், இந்த துர்க்கந்தத்தோட உடம்பெல்லாம் ஒரு துர்க்கந்தம் அடிக்கிறது, அத்தோட தெரிச்சுண்டு ஓடி வரதான் ஒன்னு இடத்துலப்பா, நீ தானே இந்த விருத்தாசுரனை வதம் பண்ண, பிரம்மவித்தாக இருந்திருக்கவன இவனை வதம் பண்ணியோ இல்லையோ, உன்னை நான் பிடிச்சுக்கிறேன்ட்டு ஓடி வரதான், ஓடி வந்த பயந்துண்டு ஓடி போறானா இந்திரன், எங்க போறது எங்க போறதுன்னு தெரியல. எங்க விகீரிய பலிதான் கேசான் திஷ்ட திஷ்டே திபாஷினி, எங்க ஓடி போற எங்க ஓடி போற, இரு இரு வா உன்னை பிடிச்சிருக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி சொல்றதான். மீனகந்தேன குர்வதி மார்க்கதூஷணம், இப்ப பார்த்தா எல்லா இந்த பக்கம் அந்த பக்கம்னு எல்லா பக்கத்துலயும் சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி ஓடி போறானா, போனா எங்கேயும் எங்க போனாலும் பின்னாடியே ஓடி வருது. பிராகு சீந்தி சீந்திசம் தூர்ணம் பிரவிஷ்ட பிராபிய மனசம், அந்த பக்கம் பாக்குறான், கிழக்கு பக்கம் ஓடுறான், வடக்கு பக்கம் ஓடுறான், எந்த பக்கம் போடனாலும் என்ன பண்றதுன்னா, கடைசியில பார்த்து என்ன பண்ணான்னா, அங்கிருந்து ஒரு மானசரவரில் பெரிய தாமர புஷ்பம் இருந்துட்டு இருக்கான், அதுல ஒரு தாமர புஷ்பத்தினுடைய தண்டு, அந்த தண்டுல போய் பூந்துக்கிறான். எதிகாக்னி தூதா வருஷாணி சாஹஸ்திர மலட்சிதோத்ரிஹி சந்திந்தயன்னு பிரம்மவதாத் விமோக்ஷம், ஆயிரம் வருஷம் அந்த தாமர தண்டுல போய் பிரம்மத்தினிடத்திலிருந்து பயந்துண்டு போய் ஒழிஞ்சுட்டு இருக்கானா. தாவத்ரிணாக்கம் மகுஷசாசம் வித்யாதபோ யோக பலானுபாவஹ சசம்பதைஸ்வரிய மதாந்த புத்தி நிதஸ்திரஷ்டாம் கதிபிந்திர பத்னியா. இந்த ஆயிரம் வருஷத்துல தான் நகுஷன்னு, நகுஷன் ஒரு ராஜா, அவன் எத்தனையோ யாகெல்லாம் பண்ணி அவனுக்கு இந்திர பதவி கிடைச்சது, அந்த இந்திர பதவி கிடைச்சி இந்திரலோகத்தை ஆண்டுண்டு இருந்தான். அவனுடைய ஒரு துர்புத்தினால இந்திரனுடைய பத்னியாக இருந்துட்டு இருக்கிற சசி தேவியினிடத்துல அணுக போறான்னா, அப்படி போகச்சே அந்த சசி தேவி இவன் ஒரு தப்பு காரியம் பண்றான், இவனை இனிமே இங்க வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, தத்தோ கதோ பிரம்மகிரோ பகூத்த பாபஸ்துதிக்தேவதயாஹதௌஜாஹம். இங்க வந்து இந்த பிரம்மர்ஷிகள்லாம், அதாவது பிரம்மர்ஷிகளை கொண்டு தன்னுடைய பல்லக்க தூக்கும்படியாக நகுஷன் பண்ணானா, அதெல்லாம் சர்ப்ப சர்ப்பான்னு சொல்லி சீக்கிரம் போ சீக்கிரம் போன்னு சொல்லி சொல்லச்சு, நீ சர்ப்பமாக ஆக கடவுதுன்னு சொல்லி மகர்ஷிகள் சபிச்சுடுறா. அந்த சபிச்சதுனால அவன் தலைகீழா விழுந்துடுறான், பாம்பா மலை பாம்பா கீழே விழுந்துடுறான். இப்படி அதுக்கப்புறமா அந்த சன்னிவேசத்துலதான் மறுபடியும் இந்திரன் வெளியில வரான். வெளியில வந்து இவர்களும் மகர்ஷிகளும் இந்திரனுக்கு அந்த அஸ்வமேத யாகம் பண்ணினதுனால பகவத் சாட்சா்காரம் ஏற்படும்படியாக பண்ணி, அந்த பகவத் சாட்சா்காரத்தினால இந்திரனுக்கு பாபங்கள்லாம் போய் பழையபடி ராஜ்யத்தை அடைஞ்சான் என்பதாக இந்த விருத்தராசுர வத பிரக்கிரியில இந்த இடத்துல பிரகரணத்துல பாகவதத்துல விஸ்தாரமாக சொல்றது. இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், லோகத்துல எல்லாருக்கும் எல்லா சமயத்திலையும் சுகமே வரும்னு சொல்ல முடியாது, சுகமும் துக்கமும் மாறி மாறிதான் வரும். ஜெயமும் அபஜயமும், வெற்றி தோல்வின்றது தொடர்ந்து வெற்றியே தான் வரும்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, சில சமயத்துல தோல்வியும் வரும். ஆகையால வெற்றி வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப இது பண்ண வேணாம், வெற்றி வந்ததுக்காக ரொம்ப பண்ண வேண்டாம், இல்ல தோல்விக்காக தொய்ய வேண்டாம், ரெண்டும் கூடாது, வெற்றி தோல்விய சமமாக பாவிக்கணும்ன்றதாக இந்த இடத்துல சொல்லி சொல்றார். இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், எப்பவும் எம்பெருமான் இடத்துல பரிபூர்ணமான விசுவாசம் இருந்து பகவத் பக்தி கணக்கு இருந்ததுன்னாக்க பெருமாள் நம்மள எப்பவும் கைவிட மாட்டார், பெருமாள் ஏதோ ஒரு பிரகாரத்துல நம்மள ரட்சணம் பண்ணுவார். மூணாவது விஷயம், நமக்கு கிடைக்கிற ஒரு பதவியை கொண்டு அகங்காரப்படக்கூடாது, கர்வப்படக்கூடாது. பதவியெல்லாம் சாஸ்வதம் இல்ல, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் போயிடும், அதை புரிஞ்சுண்டு கிடைச்ச பதவியை கொண்டு நல்லது பண்றதுக்கு நாம பிரயத்தனப்படணுமே தவிர விபரீதத்தை பண்ணக்கூடாது. அப்படி விபரீதமாக நாம நடந்துட்டோமானாக்க நமக்கே அனர்த்தம் வரும். இப்படி தர்மங்களை மகர்ஷி இந்த அத்தியாயங்கள்னால நமக்கு தெரிவிக்கின்ற அந்த தர்மங்களை நாமளும் பின்பற்ற வேணும்னு பிரார்த்திச்சென்று விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண